சந்தியாவந்தனம் பண்ண கையோட காலையிலையும் சாயந்திரமும் கட்டாயமாக சமிதாதானம் பண்ண வேண்டியது. சமிதாதானத்துக்கு 16 சமைத்து தான் செலவு. 16 சமைத்து செலவு பண்ணி சமிதாதானம் பண்ணால் நல்ல படிப்பு, நல்ல புத்தி, நல்ல உடம்பு எல்லாமே கிடைக்கும். அதனால் சமிதாதானத்திற்கு அக்னி இல்லாட்டி போனாலும் மந்திரமாவும் சொல்லி நித்திர விபூதி வச்சுக்கணும். கட்டாயமாக சமிதாதானம் செய்து ஆக வேண்டும். அப்படி சமிதாதானம் செய்ய முடியாதவர்கள் சமிதாதானத்தை மந்திர பிரதமாக செய்துவிட்டு வெறும் விபூதியாக வச்சுக்கொள்ளலாம். ஆச்சன்யான் கேசவன் நாராயணா மாதவா கோவிந்தா கிருஷ்ணா விஷ்ணுமோதரேந்திரேந்திரே ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மதஹ ஓம் ஜனஹ ஓம் தவஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் யோ தேவஸ்ய தீமஹி யோ யோ நஃ ப்ரஜோதயாத் ஓம் ஆபஹ யோ தீரஹ ஸமர்தம் ப்ரஹ்ம புவஹ ஸ்வரோம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் பார்த்த நமஸ்த ருதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர சுவஸ்வாஹ ஒரு சமித்த வச்சுட்டு ஏந்திக்கணும் மயி மேதா மயி பிரஜா மயிந்திர இந்திரியம் ததாதோ மயி மேதா மயி பிரஜா மயி சூரிய ராஜோ ததாதோ திருக்காந்தகனம். இதிலிருந்து சிறிதளவு அக்னி எடுத்து கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அக்னினா லேசா ஜலம் தொட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்படி எடுத்து கையில வச்சுக்கணும். மேலத்திரேதாவிசம்ேஜஸ்வி அக்னியபாத்திரம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜம் ஆரோக்யம் தேஹிமே அபிவாகன ஸ்ரீயம் தேஹிமே அபிவாகன ஓம் நம இதி சதுஸ்வாகர ஹரியந்தம் ரோப்ரம் நேபிஹ சம்பவதோ ஹரித அம்பரிஹ யவுனாஸ்வ வைகாரிஹேய அபராமித அருதுகோத்ர சகோத்ர ஆபஸ்தம்ப ஸூத்ர அதுஷாக இந்த பிரகாரமாக சமிதாதானம் செய்ய வேண்டியது. சந்தியாவந்தனம் பண்ண சொல்லி வச்ச மந்திரத்திலோ சமிதாதன மந்திரல தவறுகள் இருந்தால் போன் மூலமாக சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக் கொள்ளலாம். ஓம் தத் காயேன வாசா மனசா இந்திரியேர்வா வித்யாத்மநாதா பிரகிருதேஹி சுபாவாதே கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னே நாராயணாகேதி சமர்ப்பயாமி ப்ராதஹ சாயம் சமிதாதான இதங்கர்ம ஓம் தத்சத்.